dittata, oh dittata, oh dittata, oh dittata. மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணது இப்போ முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணது இப்போ ஜெனிமா என்னண்ட லவ் சொல்றது எப்போ எம்மனால தோண்டி தோண்டி ரயில் ஓட்டா இப்போ ஜெனிமா என்னண்ட லவ் சொல்றது எப்போ அழுமா அழுமா டோலமா டோலமா நீ மஞ்சா பங்கு பாலுமா ஜில்லோமா கில்லோமா நா கிர்கள் விட்ட கோலிமா முன்னிமா கண்ணிமா யா ஊட்டாண்டத்தா வாயம்மா ஜில்லோமா கில்லோமா எம்மன் சுக்குள்ளோ நீயம்மா பானிபூரி வாட்ட போட்ட பானிபூரி வாட்ட போட்ட ஐத்தி வைப்பாக்கேங்க ஓகே நான் ஊட்டாண்டத்தான் எனக்கும் உனக்கு நலுங்க சீனை பண்ணி போன உனக்கு ஊதி போச்சு உடம்பு வீண போன மச்சானுக்கு உடம்பு ஃபுல்லா எலும்பு பனனா பனனா பனனா சொன்ன குத்தி சோஜா மேல அல்சமா வந்தி நான் கூட்டுனு போய் வாங்கி தரேன் கொல்சம்மா உன்ன நான் ஜூட்டா விட்டு வருஷம் போச்சு ரெண்டுமா அதுக்கோசம் டீட்ட வெப்ப பாண்டிச்சேர்ல ஃப்ரெண்டுமா சொல்றது எப்போ எம்மா நல்லா தோண்டி தோண்டி ரயிலும் விட்டான் இப்போ என்னண்ட தள்ளவ சொல்றது